Please. உயிரின் உறவு இது உணரும் தருணம் இது நடத்தும் வயதை மாணிக்க தீவே மாலை பூவே காணக்கண் தோடி வேண்டும் தாயே பாணிப்பொந்தேகம் ஆனந்த வேகம் மாலை கொண்டலே மாலை கொண்டு வா வேலை வந்ததே வாட்டு பாடவா கண்ணுக்கும் கண்ணுக்கும் மோதல் நெஞ்சத்தை நீ தந்தால் காதல் படையெடுத்து ஜெயித்திடும் இனமே அபய குரல் கொடுத்து அழகு கரம் பிடித்து அடைக்கலம் மனமே உருவ கொடி பிடித்து பருவ படையெடுத்து ஜெயித்திடும் இனமே அபய குரல் கொடுத்து அழகு கரம் பிடித்து அடைக்கலம் மனமே தோற்றாலும் தேனே நான் தான் ராஜா ஏற்றுக்கொண்டால் தான் வாழ்வேன் ரோஜா நேருக்கு நேராய் நெஞ்சத்தை பாராய் மாலை தென்றலே மாலை கொண்டு வா வேலை வந்ததே வாழ்த்து பாடவா கண்ணுக்கும் கண்ணுக்கும் மாதம் நெஞ்சத்தை நீ தந்தால் காதல் என்னென்ன இன்பம் வாழ்க வாழ்கவே மாலை தென்றலே மாலை கொண்டு வா வேலை வந்ததே வாழ்த்து பாடவா.